அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள் அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள் ஒரு ராகமாலையாய் இது நின்ற ஜீவனில் அபிலாஷ பூர்ணிமே அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள் பிரபாத கீதங்கள் கேட்குமி துஷாரமேகங்கள் காயலின் பிரபாத கீதங்கள் கேட்குமி துஷாரமேகங்கள் நிறமேகும் ஒரு வேதியில் குளிரோலும் சுபவேளையில் பிரியதே மமமோகம் நீயறிஞ்சு மமமோகம் நீயறிஞ்சு அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள் பதங்கள் பாடும் கைதகள் விலாசமாடும் மைனகள் பதங்கள் பாடும் கைதகள் விலாசமாடும் கனவெல்லா கதிராகுவானென்னுமென்றே துணையாகுவான் வரதே அனுவாதம் நீ தரில்லே அனுவாதம் நீ தரில்லே அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள் ஒரு ராகமாலையாய் இது நின்ற ஜீவனில் அணியூ அணியூ அபிலாஷ பூர்ணிமே அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள்